மந்திரம் இது மந்திரம் தினம் தோறும் மனமோதும் ஆவி நீயில் தேவி நீதை கேட்டு வரவேண்டும் மந்திரம் இது மந்திரம் தினந்தோறும் மனமோதும் மந்திரம் இது காமனின் பூஜைக்கு பூரண கும்பம் தாங்கிய செவ்வாழை நாட்டிய கம்பம் உன்முகம் தேயாத சந்திர பிம்பம் பார்த்தவர் நெஞ்செல்லாம் ஆசையில் வெம்பும் ஆலிலை ஓரத்தில் மேகலையாடும் ஆனந்த ஸ்வர்க்கத்தை என் விழி தேடும் சாயலில் மயிலே சாயலில் மயிலே தேனிசை குயிலே மாலையில் அடிக்கும் மஞ்சளின் வெயிலே அழகின் அழகே அன்பே நீவா மந்திரம் இது மந்திரம் தினம் தோறும் மனம் ஓதும் ஆவி நீ எழில் தேவி நீதை கேட்டு வரவேணும் மந்திரம் இது இல்லாமல் தனிமையில் இருந்தாய் ஊந்தலில் ஏனுந்த அழகினை மறைத்தாய் கார்குழல் மேலாடை போர்த்திய பெண்ணே சீருடை நான் தானே பாரடி கண்ணே பூமியில் மேவாது வந்தது பாதம் பூமகள் நீ காட்டும் ஜாடைகள் போதும் நீ என்னை அணைப்பாய் நீ என்னை அணைப்பாய் தீயையும் அணைப்பாய் மன்மத மலரே தேனினில் தனைப்பாய் சிவக்கும் விழியோ காமன் தீபம் மந்திரம் இது மந்திரம் தினம் தோறும் மனமோதும் ஆவி நீ எழில் தேவி நீதை கேட்டு வர வேணும் மந்திரம் இது மந்திரம் தினந்தோறும் மனமோதும் மந்திரம் இது ஆ